ஹல்லேலூயா. ஆவியான போல இருக்கிறார் விசுவாசிகளே. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் பார்த்த ஒரு கடந்த வாரம் பார்த்த இதை பார்த்தோம் ஞாபகம். பக்தருக்கு பிரயாசப்படக்கூடிய காரியம் எதையெல்லாம், என்னென்ன காரியங்கள்லாம் மாணவர்கள் பிரயாசப்படலாம் அப்படின்னு சொன்னோம். அதை பார்த்தோம். முதலாவது நான் பார்த்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜெபத்தில் ஆண்டு ஒரு காரியம் செய்யலாம், பிரயாசப்படலாம். ஜெபத்தில் பிரயாசப்படுகிறது, ஜெபத்தில் ஒரு வைராக்கியத்தை காண்பிப்பது. ஹல்லேலூயா. இந்த வாரம் இதில் பிரயாசப்படலாம் அப்படின்னு சொன்னால், அடுத்த வாசிக்கும் ஒன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபிப்பானவரே, சமூகத்தில் வருகிறவங்க கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இந்த வார்த்தைகளை ஆசிரியர்களாக பேசுவீராக, வல்லமை வெளிப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக, ஆண்டவரே சோதனை வசனத்தை குறித்து நான் அறிவுள்ளவராக உதவி செய்வீராக, அவர்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவிக்கிறோம்னாவே. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, எந்த ஒரு காரியத்தில் நாம் பிரயாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை வாசிக்கிற காரியங்களில், தியானிக்கிற காரியங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் வைராக்கியத்தை காண்பிக்கிறதா இருப்பேன், பிரயாசத்தை காண்பிக்கிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தை குறித்து யோசிக்காதவர்கள், தேவனுடைய வார்த்தை குறித்து யோசிக்காதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆழமா யோசிக்காதவர்கள், ஆழமா யோசிக்க முடியாதவர்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ள அநேகர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிறார்கள். இங்க பார்த்தல அநேக எல்லா இடங்களிலும் வார்த்தைக்கு அவ்வளவு என்ன ஒரு முக்கியத்துவம், வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறதா என்று சொன்னால், வேத வசனத்தின்படி வார்த்தைக்கு தான் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். வார்த்தைக்கு தான் ஆண்டவர் செய்திருக்கிறார், முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தை. நல்லா கவனம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தைக்கு தான் ஆண்டவர் இதை என்ன பண்ணியிருக்கார், ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். கவனிக்கணும். ஏன் சொல்லுறேன்னு சொன்னால், வசனத்தை ஏதோ ஒரு ஒரு மற்ற காரியங்களை கருதுவது போல, ஒரு மற்ற புத்தகங்களை வாசிப்பது போல, இப்படித்தான் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள். அது மாத்திரம் சில பேருக்கு என்ன யோசனை அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவராயிருக்கிறோம், வேதத்தை படிக்க வேண்டும், கொஞ்சம் வேதத்தை படிக்க வேண்டும், ஒரு அதிகாரம் படிக்கணும், கொஞ்சம் வசனம் படிக்க வேண்டும், அது போதும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அதிகமான ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் நல்லா கவனமாக கவனிக்க வேண்டும். எப்படி இருக்கிற வசனங்களை ஆழமாய், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வசனத்தில் கோடிட்டு பார்க்க வேண்டும், ஆழமாய் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ற ஒரு இடத்துல வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தை என்ன செய்திருக்கிறார், மீன்படுத்தியிருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப தெளிவாய் விசுவாசி ஆழமாய் நம்ம ஆழமாய் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், சகல பிரஸ்தாபத்தை, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் சொன்னா அவள் சகல பேரை பார்க்கிறோம். அல்லேலூயா. சகல பேரை பார்க்கிறோம். அவருடைய பேருக்கு மேல எதா வச்சிருக்கிறார் என்று சொன்னால், மேன்மை பிடி எதா வச்சிருக்கிறார் சொன்னால், அவருடைய வார்த்தையை, அவருடைய வார்த்தையை. அப்ப வார்த்தைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லா கவனம் கவனிக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால், இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றேன், நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களோ. அல்லேலூயா. யாருக்கு முக்கியத்துவம்? ஆண்டவருக்கு. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ, அந்த அளவுக்கு எதற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களே கற்பனை செய்து கொண்டு பார்க்க, கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு நபராய் வந்துவிட்டார், வந்திருக்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு அவரை விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து கவனிப்பீர்களோ. கவனம் கவனிக்கணும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு முக்கியஸ்தர், ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, நீ அதிகமாய் கனம் பண்ணுகிறவர்கள், நீ அதிகமாய் விரும்புகிற யாராவது ஒருத்தர் உங்க வீட்டு வந்துட்டான்னு சொன்னா, எப்படி அவர்களை கவனிக்க வேண்டும் என்று விழுந்து விழுந்து கவனிப்பீர்களோ. அல்லேலூயா. அதே போல இப்ப உண்மையிலே இயேசு வந்துடுற. அல்லேலூயா. நீ கற்பனை பண்ணி சொல்லுங்க, உங்க வீட்டு யார் வந்துடுது? ஆண்டவரே வந்துடுற. ஏன் சொன்ன ஆபிரகாமை சந்திப்பதற்காக ஆண்டவர் ஆபிரகாம் போகிறார். நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? அவன் அவர்களை விழுந்து விழுந்து கவனித்தான். மூன்று தூதர்கள், அதுல கர்த்தரின் தூதனான ஒருத்தர் எங்க நின்றுக்கிட்டு ஒரு மரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு மரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை தூரத்தில் பார்க்கிறான். ஆபிரகாம் வேகமாய் ஓடுகிறான், அவர்களை விசாரிக்கிறான், அவர்களை தண்ணி கொண்டு வருகிறான். நல்லா கவனம் கவனிக்கணும். அவர்களை தண்ணி கொண்டு வருகிறான். அது மாத்திரம் வற்புறுத்துகிறான், நீங்கள் சாப்பிடாமல் போகக்கூடாது, சாப்பிடாம போகக்கூடாது, நீ சாப்பிடாம போகக்கூடாது. யார யார? இயேசுவை. கர்த்தருடைய தூதரானவர் எங்கெங்க வாசிக்கிறீங்களோ அதெல்லாம் இயேசு. பழைய பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் எங்கெங்க பைபிள் வாசிக்கிறீங்க அதெல்லாம் யாரு? இயேசு. அவர் பிறந்த பின்பதாக இயேசு என்று பெயரிடப்பட்டார். அல்லேலூயா. தேவன் மனிதனாக பிறந்த பின்பதாக இயேசு என்று பெயரிடப்பட்டார். புதிய ஏற்பாடு. அப்ப அப்படி அப்படி அந்த சூழ்நிலை இப்ப வாசித்து பார்க்கும்போது, வேத வேத வசன வாசித்து பாருங்க, அவன் விழுந்து விழுந்து ஓடுகிறான். சாராட்ட பரபரப்பா பேசுகிறான், பரபரப்பா பேசுகிறான். நீ வேகமா ஒரு படி மாவு எடுத்து பேச என்ன செய்ய? அப்பம் சுட்டு வேகமாய் மந்தைக்கு ஓடுகிறான். அங்கே சிறந்த ஒரு ஆட்டை பிடிச்சு வேலைக்காரன் சீக்கிரமாய் என்ன செய்ய? நீ அடித்து சமை. எல்லாம் பரபரப்பா பரபரப்பா அங்க பரபரப்பா பேசுகிறான், மனைவிட்ட பரபரப்பா பேசுகிறான், மந்தைக்கு ஓடுகிறான், ஆட்டை பிடிக்கிறான், வேலைக்காரன் பரபரப்பாய் பேசுகிறான். எதற்கு சொல்ல வருகிறேன்? ஒரு முக்கியமான நபர் இல்ல இயேசு கிறிஸ்துவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா, கையும் ஓடாது காலும் ஓடாது, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதான அந்த உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எந்த அளவுக்கு அதே எந்த அளவுக்கு அந்த அந்த அந்த அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களோ. அல்லேலூயா. அந்த அளவுக்கு இந்த வேத வசனத்திற்கும் என்ன செய்ய வேண்டும்? நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் உங்க கையில் இருக்கும் பொழுது, இந்த வேத வசனம் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, நீங்கள் எப்படி ஒரு பரபரப்பை காண்பிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டார் என்கிறதான ஒரு உணர்வோடு, ஒரு பரவசத்தோடு, ஒரு பரபரப்போடு என்ன செய்ய வேண்டும்? அதிக எப்படி ஆண்டவரை போய் விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து கவனிப்போம், அதே மாதிரி ஆண்டவரை வந்து என்ன செய்யணும்? விழுந்து விழுந்து படிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை பார்க்கிலும் தேவனுடைய நாமத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை நம்முடைய கரங்களில் ஆண்டு கொடுத்திருக்கிற வார்த்தையை வசனத்தை அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதை விசுவாசியில் அவரை ஆராதிக்கிறவர்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். லேலுயா லேலுயா. காலையில் இருந்து வேதம் வாசிக்கவில்லை, அன்னைக்கு பூரா வேதம் வாசிக்கவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். விசுவாசியம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். லேலுயா. உங்க வீட்டுக்குள்ள வேதம் இருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள வேதம் இருந்தா அதுக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவர் உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாருன்னு அர்த்தம். லேலுயா. இயேசு கிறிஸ்துவே உங்க வீட்டுல உட்கார்ந்து நல்லா கவனம், அது வந்து கற்பனை இல்லை, அதுதான் உண்மை. லேலுயா. அந்த வார்த்தை எப்படி இருந்ததா? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொன்னால், இந்த இந்த வேத புஸ்தகம் உங்க வீட்டுல இருந்தா அங்க யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? அங்கே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப நீங்க ஒரு நாள் முழுவதும் நீங்க வாசிக்காமல் இந்த வேதத்தை குறித்து சிந்தனை இல்லாதவர்களா நீங்கள் இருந்தீர்கள் சொன்னால், எல்லாம் கவனம் கவனிக்க வேண்டும். இந்த வேத வசனம் தேவன் சொன்னேன், அது தேவன் உங்க வீட்டுல இருக்கிறான்னு சொன்ன பைபிள் யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு நல்லா கவனம் கவனிக்க, ஏதோ ஒரு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளா இல்ல, ஒரு நபராக என்ன செய்யறார் இருக்கிறார். நீங்க எப்படி ஒரு நபரா, அதே போல அவர் ஒரு நபரா அங்க இருக்கிறார். அப்ப நல்லா கவனம் கவனிக்க, அதுக்கு எதற்கு ஒப்பனையான ஒரு காரியம் சொன்னால், அவர் உங்க வீட்டுல இருப்பதற்கு காரணம், அப்படி ஒரு முக்கியமான ஆளை உங்க வீட்டுல வச்சுட்டு நீங்க வாடு காலையில இருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அவரை கண்டுகொள்ளாமல் நீங்களா உங்க காரியங்களே பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமோ, லேலுயா, அதற்கு சமமான ஒரு காரியம். எத்தனை புரியுது? எத்தனை புரியுது? ஒரு பெரிய ஆலை இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் உங்க வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு அவரை கண்டு திராம நீங்க வாட்டு உங்க வேலையை பண்ணிக்கொண்டே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது எப்படிப்பட்ட காரியம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கன்னு தெரியல. சரியா? லேலுயா. இல்லைன்னா நீங்க அவங்க செஞ்சு பாருங்க. சரியா? அவங்க புத்தி எத்தனை, ஒரு முக்கியமான ஒரு ஆளை சும்மா உங்களை ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஆளை கொண்டு வந்து நீ அதிகமாக மதிக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து உங்க வீட்டில் உட்கார வைங்க. லேலுயா. உங்க வீட்டுக்கு வாங்க சுட்டி அலைங்க ஒரு நாளைக்கு, வந்துட்டு உள்ள உள்ள உட்கார வச்சுட்டு அதுக்கு மேல அவர் என்ன செய்யாதீங்க, நீ பேச வேணா, அவரை நீங்க பார்க்க வேணா, எல்லாம் கவனாக்க முடியும். அவரை பார்க்கவே வேணாம். நீங்க வாட்டு உங்க வேலையை பார்த்துட்டே இருக்க, உங்க வேலையை பார்த்து உங்க வேலையை பார்த்தே இருங்க. கண்டுக்கிற வேணாம், தண்ணி கொடுக்க வேணாம். லேலுயா லேலுயா. இதுதான் என்ன செய்யலாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்க வீட்டில் இருந்து உங்க செல்ஃபில் இருந்து சொன்னால் ஆண்டவர் இருக்கிறார் சொல்லி அர்த்தம். லேலுயா. உங்க வீட்டில் ஆண்டவர் இருக்காரு சொல்லிட்டு அர்த்தம். நீ கையில பிடிச்சு போனீங்கன்னு சொன்னா அது யார பிடிச்சு போறீங்க? இயேசுவை பிடிச்சு போறீங்கன்னு அர்த்தம். லேலுயா. இப்படி நிறைய ஜனங்கள் வேத வசனத்திற்கு காலை எழுப்பி படிக்காத என்ன காரணம்னா, இயேசு கிறிஸ்து உங்க வீட்டில் இருக்கிறார், அவர் என்ன செய்யல, நீங்க கொடுக்க வேண்டியதுதான், அது கொடுக்கல, மதிப்பு கொடுக்கல. அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுங்க, கவனம் கவனிக்க வேண்டும். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவிய விளக்கினுடைய ஜெபம் அருவறுப்பான். வேதத்தை கேளாதபடிக்கு, வேதத்தை பார்க்காதபடிக்கு, வேத வசனங்களை வாசிக்காதபடிக்கு, வேத வசனத்தை தியானிக்காதபடி ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணான் சொன்னா, அவனுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதுன்னு சொன்னாலும் அருவறுப்பானது என்று சொல்லப்பட்டது. உங்களுக்கு அருவறுப்பான காரியங்கள் என்னன்னு நிறைய தெரியும். லேலுயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷன் உலகத்தில் அருவருகிற காரியங்கள் இருக்கு, பார்க்க கூட முடியாத காரியங்கள். லேலுயா. பார்த்தாலும் ஓடிடுவோம். அப்படிப்பட்ட அருவருக்கத்தக்கதான காரியங்கள் இருக்கிறது. அப்படி அதற்கு ஒப்பனையான ஜெபமாய் நம்முடைய ஜெபம் மாறிடும், எப்போ மாறும்? ஆண்டவுடைய வசனத்துக்கு சரியாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத போது. இயேசு வேத வசனம் உங்க வீட்டில் இருந்துன்னா அங்கே இயேசு இருக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா. யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஏன்னா ஆண்டவரையும் இயேசுவையும் என்ன செய்கிறது? பிரிக்க முடியாது. வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. அல்லேலூயா. தெளிவாய் ஆண்டு அழகா சொல்லியிருக்கிற, அழகா சொல்லப்பட்டிருக்கு வசனத்தில், அழகாய் யோவான சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்பட்டிருக்கு. கீழே வந்து கீழே வாசனா, அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னா அந்த வார்த்தை மனிதனாய் மாறி அவர் நமக்குள்ள என்ன செஞ்சார்? வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப வசனத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுடைய தொடர்பை நீங்கள் அங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா வார்த்தையும் இயேசு ஒண்ணுதான், வார்த்தை இயேசு பிரிக்கவே முடியாது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா வார்த்தையாய் இருந்தவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக என்று அந்த வசனம் சொல்லுது. அதனால தான் இப்ப வசனங்களை பார்க்கும் பொழுது என்ன செய்யணும்? இது வந்து வார்த்தையா பாருங்கள், சாதாரண ஏதோ வேற புஸ்தகம் எழுதப்பட்ட வார்த்தை, ஒரு வேற காரியம் எழுதப்பட்ட, ரோட்ல போகும்போது அங்க எழுதியிருப்பாங்க, அதை பார்க்கிற ஒரு இதோட என்ன சொல்ற நீங்களை பார்க்க கூடாது. அல்லேலூயா. இந்த வார்த்தை இயேசு, இந்த வார்த்தை தான் இயேசு, இந்த படம் தான் இல்லை, வேலை கவனமா படிக்கணும். அல்லேலூயா. இந்த எழுத்தெல்லாம் இயேசு இல்லை, இந்த வடிவம்லாம் இயேசு இல்லை, எல்லாம் கவனமா படிக்கணும். ஏன்னா சில பேர் கும்பிடுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தையை மாத்திரம் பார்க்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அல்லேலூயா. இப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதற்கு பிரயாசம் எடுக்க வேண்டும். அதனால தான் விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பிரயாசத்தை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா என்ன நடக்கும்? எல்லாம் கவனம் கவனிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா என்ன நடக்கும்? எல்லாம் கவனம் கவனிக்க வேண்டும். வேத புஸ்தகம் உங்க வீட்டுல இருந்தா யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார் என்பது உறுதி, நிச்சயம். அல்லேலூயா. அது எந்த வீட்டில் தான் சரி, கிறிஸ்தவ வீட்டில் இருந்தாலும் சரி, வேத வேத புஸ்தகம் வேதம், இந்து வீட்டில் இருந்தாலும் சரி, முஸ்லீம் வீட்டில் இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அங்கே யார் இருக்குன்னு அர்த்தம்? வேதம் இருந்தா யார் பாதுகாக்க அர்த்தம்? இயேசு இருக்கிறார் என்ற. இயேசு ஒரு வீட்டுக்கு இருந்தால் என்ன நடக்கணும்னா கவனம் கவனிக்கணும். மாத்தாள் மரியாள் ரெண்டு பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. அப்படித்தான் விசுவாசி நடைபெறுகிறாங்க. ரெண்டு விதமான விசுவாசி சபைகள். உலக காரியங்களுக்காக ஒரு கவலைப்பட்டு ஆண்டவரை பற்றி ஒன்றோட சிந்தனை இல்லாமல் தேவனை பாதையில் உட்கார வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிந்தனை கூட இல்லாமல் பல்வேறு காரியங்களில், பல்வேறு வேலைகளில், அலுவல்களில், அது வீட்டுக்கு இருந்தாலும் சரி, வேலை வெளியில இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவற்றிலேயே சிந்தனை செலுத்தி அழைக்கிறார்கள், அல்லல் கொடுக்கிறார்கள். அந்த வேலை அந்த வேலை அந்த வசதிக்க வேண்டும். ஆனால் மரியாதை பார்க்கும் பொழுது, மரியாதை வீட்டுக்குள்ள இயேசு இருக்கும் பொழுது, மரியாள் மார்த்தா லாசரு அவருடைய வீட்டில் இயேசு இருக்கும்போது, இந்த மரியாள் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், எப்பொழுதுமே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் என்னென்னலாம் சொல்லி கொண்டிருந்தார், அதை பூர்ணம் செய்து கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டே இருந்தார். கவனம் கவனிக்க வேண்டும். இதுதான் வசனத்திற்கு கொடுக்குற முக்கியத்துவம். அல்லேலூயா. வசனத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம். மாத்தல் இயேசுவை வருகிறார், நான் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன், பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன், அந்த வேலையை செய்கிறேன், இந்த வேலையை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், மரியாதை சொல்ல மாட்டீங்களா, என் சகோதரத்தை சொல்ல மாட்டீங்களா, ஒரு உன் அக்கா இவ்வளவு கஷ்டப்படுது, ஒரு பேருக்கு வேலை செய்யுது, தண்ணி கொண்டு போகுது, சாப்பாடு கொண்டு போகுது, வேலுவையா எல்லா வேலையும் ஒரு ஒரே ஆளை செய்வோம், உனக்கு அக்கறை இல்லையா, நீ ஒரு வாரத்துல கேட்க மாட்டேங்கிறீங்களே, ஒரு வாரத்துல கேட்க மாட்டேங்கிறீங்களே, நியாயம் கேட்டு போகிறார் மாத்தா. ஆண்டவர் சொல்லுது நல்லா கவனம் கவனிக்க வேண்டும், நல்லா கவனம் வார்த்தையை கவனம் கவனிக்க வேண்டும். மாத்தா நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்ன சொன்னா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்ப தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எது என்று சொன்னால், நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பது, ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பது, வார்த்தை கேட்டுக்கொண்டே இருப்பது, வார்த்தை கேட்டுக்கொண்டே இருப்பது. லேலுயா லேலுயா. மரியா இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். லேலுயா. இயேசுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனா மார்த்தால் அவர் என்ன செய்தார், ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அது ஒரு பெருசா கருதாம, இயேசுதான் நம்ம வீட்டுக்கு இருக்கிறாரே, வேலுவையா இயேசுதான், நீ நிறைய பேருக்கு அந்த என்ன இருக்கிறது, நம்ம சர்ச்சுக்கு போறவங்க தானே. மார்த்தா நினைச்சா இயேசுதான் நம்ம வீட்டில் இருக்கிறாரே, நீங்க நாம நினைக்கிறோம் அப்படிதான் நினைக்கிறோம், நாம தான் சர்ச்சுக்கு போறோமே, நாம தான் ஜெபிக்கிறோமே, கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சில காரியங்கள் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை கவனிக்க வேண்டும். என்ன படிச்சுக்கோ அதே மாதிரி மாத்தாளுடைய காரியத்தை மறுபடியும் நல்லா யோசிங்க, நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள்ள தான் இயேசு இருக்கிறாரு, நமக்கு என்ன கஷ்டம், அல்லேலூயா, நமக்கு என்ன கஷ்டம், நம்ம சரியாக தான் இருக்கிறோம், நம்ம சரியாக தான் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்காம இருந்தாலும் இயேசு நம்ம வீட்டில் இருக்கிறார், தேவ சமூகத்துக்கு போகாம இருந்தாலும் இயேசு நம்ம கூட இருக்கிறார், இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா இருப்பார், ஆண்டவருக்கு இருப்பார். அல்லேலூயா. ஆனால் என்ன இருக்காது, சரியான உறவு இருக்காது, மற்ற விசுவாசம் கொண்டிருக்கிற ஒரு ஐக்கியம். அவருடைய வார்த்தையை எப்பொழுது வாசிக்கிறவர்கள் ஆண்டு உள்ள ஒரு ஐக்கியம் மற்றவர்கள் இருக்காது. லேருவையா நீங்களும் கிறிஸ்தவா இருப்பீங்க, மற்றவங்க கிறிஸ்தவா இருப்பாங்க, ஆனா தேவனோடு யார் அதிகமா ஐக்கியமா இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு தேவனோடு யார் ஐக்கியம் நெருங்கி ஜீவிக்கிறவர்கள், நெருங்கி இருக்கிறவர்கள் என்று சொன்னால், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து எப்பொழுதும் வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள். லேலுயா. நான் இத்தனை வருஷம் கிறிஸ்டியனு, நான் இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறேன், அவங்களுக்கு காரணம் நான் அதே வருஷம் போய் கொண்டிருக்கிறேன், நேர வருஷம் போய் கொண்டிருக்கிறேன். லேலுயா. ஆனா ஆண்டவர் நெருங்கிய ஜீவியத்துல மார்க் போட்டவன் சொன்னோம்னா 15 வருஷம் வந்த விசுவாசி பின்னாடி போயிடுவார், கடைசி போயிடுவார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தாலும் என்ன செய்வாரு, ஆண்டவரை இறுக்கி பிடிச்சு கொண்டு ஜெபிக்கிறதும் வேதத்தை இப்பொழுது வாசிக்கிறதும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. லேலுயா லேலுயா. எது சொல்ல வருகிறேன், வசனத்தை தெளிவாக கொடுத்து கொள்ள வேண்டும், பிரயாசம் எடுக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது, வாசித்துக் கொண்டே இருக்கும்போது சில நேரங்களில் நமக்கு வந்து பைபிள் மூடுவோம் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு உணர்வு வரும், நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். லேலுயா. போதும், வாசது போதும், சரி மூடுவோம் அப்படின்னு ஒரு உணர்வு வரும் இல்லையா ரவியா. அந்த உணர்வு வந்தாலும் மூடாம என்ன செய்யணும், கடுபடியுமா படிக்கணும். இன்னொரு தடவை வரும், அதுக்கு தான் பிரயாசம் இல்லையா ரவியா. பிரயாசம் சொன்னால் என்ன படிப்பு இன்ட்ரெஸ்டாக படிச்சிருப்பீங்க, சரி மூடமோ முடியும் போது கதைக்கு போதும் நாளைக்கு போதும், அது வந்து பிரயாசம் அல்ல. கவனா, பிரயாசம் என்பது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இருந்தா படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா. ஒரு தடவை வரும்போது இன்னும் படிப்புன்னு படிங்க, ரெண்டு தடவை வரும்போது இன்னும் படிப்போம்னு படிங்க, மூணாவது பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னா படிக்கிறவங்க இருக்கிறீங்க, வேலைக்கு போறவங்க இருக்கிறீங்க இல்லையா. ஆனா லீவு நாட்கள்ல சரி படிப்பு உதவிகள் இல்லை, இல்லை வேற வேலைகள் இல்லை, வேற எந்த அலுவலகங்களும் சும்மா தான் இருக்கிறோம் இல்லையா, சும்மா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடைய கவனம் முதல்ல எங்க போக வேண்டும்னா தேவனுடைய வசனத்தின் மேலே போக வேண்டும். என்ன செய்வோம், யாராக இருந்தால் பேசணும் போல இருக்கு, எங்கேயாவது போவோமா பேசுவோமா, இல்லை செல்வர்கள் நோண்டுவோமா இல்லையா. அப்படி எல்லாரையும் யோசிக்கும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக முதல்ல எதை யோசிக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை யோசிக்க வேண்டும். மற்ற காரியங்கள்ல ஒருத்தர் வந்து அவர் ஒரு மணி பேசி கொண்டிருக்கிறோம், இல்லை ரெண்டு மணி பேசி கொண்டிருக்கிறோம், டிவி பார்த்தா மணிக்கணக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம், சிறையில் விளையாண்டு மணிக்கணக்காக கொண்டிருக்கிறோம் லேலுவையா. இவையெல்லாம் வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உங்களுடைய கிரியைகளை உங்களுடைய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எவ்வளவு நேரம் உலக காத்து ஒரு காரியத்தை செய்யணும்னா எவ்வளோ நேரம் செய்கிறோம், ஆவிகிய காரியத்தை எவ்வளோ நேரம் செய்கிறோம் லேலுவையா லேலுவையா. ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள விசுவாசிகள் வசனத்தை வாசிப்பதற்கு மனசு இருந்தாலும் சில நேரங்கள் என்ன செய்ய மாட்டோம், நம்ம கை போய் வசனத்தை எடுக்காது. இது எல்லாரும் உணர முடியும், அதிகம் அதிகமாக வேத வசனத்தை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் உணர முடியும் லேலுவையா. வேத வசனத்தை போய் படிப்போம் அப்படின்னு உள்ள வாஞ்சி இருக்கும். அதிகம் நீங்க அதிகம் படிக்க ஆரம்பிச்சு சொன்னீங்கன்னா சில ஒரு காலகட்டத்தில் வரும்போது வசனத்தை எடுக்க போகும் எடுக்கிறதுக்கு மனசு இருக்கும், என்ன செய்யுது அப்புறம் படிப்போம் நம்ம அதிகம் படிச்சோம்ல வசனத்தை இல்லை இல்லையா. நம்ம அதிகமா படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உங்க நோக்கி வரும். இவங்க எல்லாவற்றையும் மேற்கொண்டு மேற்கொண்டு படிக்கும்போது தான் அதுக்கு வேற பிரயாசம் இல்லையா. இன்னைக்கு இந்த அதிகாரத்தை முடிப்போம், அது பிரயாசம். இன்னைக்கு இந்த இத்தனை அதிகார இந்த புத்தகத்தை முடிப்போம், இது பிரயாசம் இல்லையா. இவ்வளவு நேரம் தேவ தேவசத்தை தியானித்துக் கொண்டே இருப்போம், பிரயாசம். இதுக்கு இதே மாதிரியான வார்த்தைகள் நிறைய இடங்கள் இருக்கே, ஒரே அவசரம் இன்னும் எங்க தேடி தேடி பார்ப்போம், பிரயாசம் இல்லையா. இதெல்லாம் பிரயாசம். வேலையே இல்லை ஒரு முறை பயில் வாசிப்போம், மறுபடியும் வேலையே இல்லை இன்னும் ஒரு முறை பயில் வாசிப்போம், இன்னும் வேலையில் இன்னும் ஒரு முறை பயில் வாசிப்போம், பிரயாசம் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மணி நேரம் கண்ணு தாங்கணும், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் இல்லையா. இதை சொந்த அனுபவத்தில் நான் அந்த ரெண்டு மாதம் மூணு மாதங்களாகி எனக்கு உரிய ஒரு காரியம் சொன்னால் வந்து தொடர்ந்து போய் பார்த்துட்டே வாசிச்சுன்னா மூன்று மணி நேரம் தாங்குது என் கண்ணு இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணு கண்ணு வலிக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் நிறுத்திக்கலாம் இல்லையா. விசுவாசி இந்த காரியங்கள்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு தெரியுது என் கண்ணு ஒரு மூணு மணி நேரம் போகணும் அப்படின்ட்டு, ஆனால் உங்களுக்கு தெரியாது ஏன்னு சொல்லி இன்னும் என்ன செய்யல, என்ன செய்யல, உங்களை குறித்து நீங்கள் ஆராய்ச்சியில் என்ன இறங்கலை. அந்த அளவுக்கு ஆண்டுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு ஆண்டு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா. விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிரயாசம் எடுத்து படிக்க வேண்டும். நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டும். இவ்வளவு மணிக்கு நேரம் படிப்போம். வேலையில் இருந்தா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யணும், படிக்க உட்கார வேண்டும். வேத வசனங்களை படிக்க உட்காரணும். படிக்க தெரியாதவங்க, படிக்கிறவங்க, இப்போ படிக்க தெரியாதவங்க யார்கிட்டயும் சொல்லி வசந்த வாசமா ஒரு அதிகார வாசமா ரெண்டு அதிகார வாசமா தாராளமாக செய்யணும், கேட்க வேண்டும். என் ஆண்டு சொல்றதுனால கவனம் கவனிக்க வேண்டும். என்னால் வேத வசனம் என்பது ரொம்ப முக்கியமானது. எடுத்து வாசிக்கும் எஸ்ரா 7வது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேலை வாசிக்கும் எஸ்ரா 7வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 597வது பக்கம் சொன்னாதான் நிறைய பேர் கேட்க முடியுது. 597வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள் அல்ல கவனம் கவனி. இப்ப நான் சொன்னேன்ல ஆராயிக்கணும், உங்களுக்கு ஆராய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டு கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் சொல்லுங்க. இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை என்ன செய்திருந்தானா, பக்குவப்படுத்தி இருந்தான். நல்ல காரணம், நிறைய காரியங்கள்ல நான் பக்குவத்தை குறித்து பேசுகிறோம். நிறைய காரியங்கள் எதை குறித்து பேசுகிறோம், பக்குவத்தை குறித்து பேசுகிறோம். பக்குவம் அடைய வேண்டும். அவங்களுக்கு இன்னும் பக்குவம் வரல, அதை செய்வதற்கு பக்குவம் வரல, இதை செய்வதற்கு பக்குவம் வரல என்று சொல்லி சொல்லுகிறோம். லேலுயா. ஆனால் வசனத்தை குறித்து விசுவாசிகள் வாசிக்கும் போது இங்கே பாருங்க, எஸ்ராவை பாருங்க, அவங்க வேத பாகனாக இருந்தான். 11வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய இஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் எதிர பக்குவப்பட்டிருந்தான். அது மாத்திரம் அவன் கர்த்தர் அவன் கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் நியாயப்பிரமாணத்தில் அவன் எப்படி இருந்தானா, படித்து தேறின வேத பாரகன். படித்து தேறின வேத பாரகன். நீங்க நிறைவேற்றிருக்காங்க, பைபிள் காலேஜ் போகணும், பைபிள் காலேஜ், பைபிள் அறிவாளி எடுத்து பைபிள் காலேஜ் போகணும், இல்லை எங்கேயாவது கிளாஸ்க்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. லேலுயா. ஆண்டவர் என்ன கவனா கவனிக்கின்றும் நியாயப்பிரமாணத்தை மோசைக்கு கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை மோசை மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள், தாவீது எப்படி வளர்ந்தான், இந்த வேதபாரனாகிய எஸ்ரா எப்படி வளர்ந்தார் என்று சொன்னால், அதை மணிக்கணக்கா என்ன செய்தார்கள், உட்கார்ந்து உட்கார்ந்து உட்கார்ந்து என்ன செய்தாங்க, வாசித்தார்கள். மற்றபடி வேத வசனங்களை போய் விலக்கி சொல்றதுக்கு இதற்கு புரியல, எனக்கு விலக்கி சொல்றேன் சொல்லி மற்றவங்க எங்கேயும் போவேன் போகவே இல்லை. வசனம் கையில கொடுக்கப்பட்டுச்சு, எல்லாரும் வசனம் கையில கொடுக்கப்பட்டுச்சு, வசனங்களை கேட்கிறார்கள், வாசி கேட்கிறார்கள். சில பேர்ட்ட சுருள்கள் இருந்தது, அதை வாசித்தார்கள் வாசித்தார்கள் வாசித்தார்கள் வாசித்தார்கள் வாசித்து கொண்டே இருந்தார்கள். லேலுயா. மற்றவர்களுக்கு வேத வசனங்கள் போதிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, பக்குவப்பட்டார்கள், பக்குவப்பட்டார்கள். லேலுயா. இவன் தேறினவனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். யோசுவா இருந்து ஆண்டு சொல்லுகிறார், நீங்க இன்னும் எப்படி தேறுகிறது, எப்படி வேத வசனத்தில் வளருகிறது என்பதை ஆண்டவர் அழகாய் யோசுவாவுக்கு சொல்லியிருக்கிறார். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நியாயப்பிரமான புஸ்தகம், இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, நீ எழுதி இருக்கிறவர்களின் படியெல்லாம், இதில் எழுதி இருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இங்கே யார சொல்றாரு, இரவும் பகலும் அதை தியானித்து தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா என்ன சொல்லுகிறார், நீ வந்து ஒரு ஜெயமுள்ளவனாய், நீ புத்தி உள்ளவனாய், நீ போறதெல்லாம் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் கவனிக்கிறேன். உன்னை ஜெயம் பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம் என்ன செய்ய கவனமா, இது அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டது இந்த ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். அவனுடைய ஊழிய நாட்கள் ஆரம்ப காலங்களில் ஆண்டவர் சொல்லி கொடுக்குற காரியம் தான். ஊழியத்தில் போகும்போது அவன் ஆண்டவர் என்கரேஜ் பண்ற, நீ போகிற நல்லா ஒரு புத்திமானா நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார், போகலாம் அவனுக்கு ஜெயம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அவன் கொடுத்த முதல்ல ஆண்டவரை எதை குறித்து பேசுகிறார் என்றதான் நீங்கள் விசுவாசி கவனிக்க வேண்டும். நீ யோசனை சொல்லிக்கலாம், ஆண்டவரே நீ என்னோடு இருக்கிறீங்களே, நான் போகலாம் நீங்க என்னோடு இருக்கிறீங்களே, அப்ப எனக்கு ஜெயம் கிடைக்குமே அப்ப நான் சொல்லலாம். அப்படி அவன் சொல்லியிருந்தாரு கூட லேலுவையா ஆண்டு என்ன சொல்லியிருப்பாரு, அவன்ட நான் அவனோடு இருக்கிறேன், லேலுவையா நான் அவனோடு கூட இருக்கிறேன். ஆனா அதே சமயத்தில் எது முக்கியம், என்னுடைய வார்த்தை முக்கியம். அதாவது ஓசியாவுக்கு சொல்லப்படுது, ஓசியாவுக்கு சொல்லப்படுது, அவர் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். லேலுவையா வார்த்தை என்ன செய்கிறார், முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். அவர் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தாது இருந்தால் யோசுவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ போ எங்க வேணாலும் போ நான் அவனோடு இருக்கிறேன். லேலுவையா ஆண்டவர் வார்த்தை நம்முடைய வார்த்தையை எழுதி கொடுக்கிற வார்த்தை நியாயப்பிரமாணத்தை இந்த பைபிள ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்த வேணும் சொன்னால் ஆண்டு சொல்லியிருப்பார், நீ வாடி ஜெபம் பண்ணு, நீ வாடி செய்ய, நீ வாடி ஜெபம் பண்ணு, என்ன ஜெபம் பண்ற இதனால என்ன செய்ய செய்யும் சொல்லியிருப்பார். லேலுவியா லேலுவியா ஆண்டவர் சொன்னார், நல்லா கவனமா சொல்றார், கொடுத்த வேத நியாயப்பிரமாணத்தில் இரவும் பகலும் அதை செய்ய என்ன செய்ய கவனமாய், இரவும் பகலும் தியானி, அப்பொழுது என்ன செய்ய ஒரு வழி என்ன செய்வாய், ஒரு வழியை வாய்க்கு பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானா நடந்து கொள்வாய், வழியை வாய்க்கு பண்ணுவாய் சொன்னா உனக்கு ஜெயம் உண்டாகும், அப்பொழுதுதான் உனக்கு ஜெயம் உண்டாகும். லேலுவையா லேலுவையா அப்பொழுதுதான் என்ன உண்டாகும், ஜெயம் உண்டாகும். வசனம் தான் முக்கியம். லேலுவையா வசனம் இல்லாம ஆண்டவர்கள் ஆண்டவர்களாம் வசனம் என்பதை விசுவாசிகள் தெளிவாய் தெளிவாய் கொண்டு வசன அறிவுடையவர்கள் இருக்க வேண்டும். அது எவ்வளவுக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டாம். லேலுவையா அது ஒன்று மாத்திரம் தான் உங்களை கட்டும், அது ஒன்று மாத்திரம் தான் உங்களை கட்டி எழுப்பும். எடுத்து வாசிப்போம், அப்போஸ்தலர் வேத வசனத்தை குறித்து தெளிவுள்ளவராக இருக்கும் ஒரு விசுவாசிகள் 20வது அதிகாரம் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வேத வசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு முக்கியமோ அதே போல வேத வசனம் முக்கியம். அல்லேலூயா நல்லா கவனமாக கவனிக்க வேண்டும். இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும், என்ன செய்யவும், பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை செய்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன். ரெண்டு காரியத்திற்கு பவுல் விசுவாசியில் ஒப்பு கொடுக்கிறார். லேலுவையா எல்லாம் கவனம் கவனி, நான் நினைச்சுட்டு போலானா ஆண்டவர்கிட்ட மாத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட மாத்திரம்னா ஒப்பு கொடுக்கணும் லேலுவையா என்று நினைத்து கொண்டிருந்தோம். சொன்னால் அவர்கள் தேவனுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே அளவு முக்கியத்துவம் அவருடைய வார்த்தை கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தை கொடுக்க வேண்டும். லேலுவியா அது மாத்திரம் இல்லை, இங்கேயாவது சொல்லப்படுகிறது பக்தி விருத்தி அடையவும் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? பக்தி விருத்தி அடையவும். ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா டு பில்ட் யூ அப், உடனே கட்டுவது, உடனே கட்டுவது எது தேவை? வசனம் என்ன செய்யுமா? உன்னை கட்டு வைக்கும், உன்னை ஒன்று கட்டு வைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயாவது பக்தி விருத்தி சொல்ற ஒரு சரியாக கூட நினைக்கிற முடியாத ஒரு காரியம். ஆனால் பில்டியோ அப்படின்னு சொன்னால் வந்து இதாவது ஆவிக்கிரி காத்து மட்டும் சொல்லணும். அல்லேலூயா. பக்தி விருத்தின்னு சொன்னால் தமிழில் ஆவிக்கிரி காத்து மாத்திரம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பில்டிங் அப் என்ற வார்த்தை நான் வாசிக்கும் போது அந்த ஆவிக்கிரிய காரியத்திலும் நான் என்ன செய்யும்? கட்டும். அல்லேலூயா. மற்ற சகல உலக காரியங்களிலேயும் நான் என்ன செய்யும்? ஒரு தேறினவர்களாய் நம்மளை நிறுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை சொல்ல வருகிறேன்? எதுக்காக சொல்ல வருகிறேன்? தேவனுடைய வசனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நான் விளங்கி கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால், அல்லேலூயா, நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்ற எந்த சந்தேகமே இல்லை. என் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஜீவன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவன் சொல்லப்பட்டது. அவருடைய வார்த்தை ஜீவன் சொல்லப்பட்டது. ஜீவன் என்று சொல்லிட்டா அப்புறம் எதுவுமே என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப வசனம் ஜீவனா? ஆமா, ஜீவன் சொன்ன உயிர். ஒவ்வொரு விசுவாசியும் வேத வசனம் தான் உயிர். அல்லேலூயா. உயிர் இல்லைன்னு சொன்னா உடம்புல அது செத்த சரீரம். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து உள்ளேன்னு சொன்னால் நாம் எப்படிப்பட்டாலும்தான் சித்தவையா. இப்படிப்பட்ட காரியங்களை, ஆழமான காரியங்களை, வசனத்தை கொடுத்து ஆழமான காரியங்கள் விசுவாசிகள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். லேலூயா. ஒரு சொல்லுகிறான், அது நாள் முழுவதும் தியானம். சங்கீதக்காரன் 110 சங்கீதம் சொல்லப்படுது. துணிந்தாசத்துல அது நாள் முழுவதும் தியானம். ஆண்டு வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டு வார்த்தை என்ன செய்யும்? உங்களை கட்டுவிக்கும் என்பதை படிக்க படிக்க படிக்க படிக்க படிக்க படிக்க ஆண்டுடைய வார்த்தை உங்களை கட்டுவிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. நீ படி படிக்க படிக்க படிக்க படிக்க கொஞ்ச நாள் சென்று ஒரு 2 ஒரு 3 சென்று நீங்க உங்களை உங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மாற்றம் தெரியும். உங்களுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் தெரியும். எப்பயும் ரெகுலராக படிக்க மாதிரி படிச்சீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நீங்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும், கண்டிப்பாக மாற்றம் தெரியும். ஒரு வளர்ச்சி ஏதாவது காரணம் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி தெரியும். ஏன்னு சொன்னால் நல்லா கவனம் கவனிக்கும். தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது. அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய வசனத்திற்கு என்ன சொன்னா, ஒன்றை உருவாக்குகிற வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஒன்றை உருவாக்குகிற வல்லமை. ஆங்கிலத்தில் கிரியேட்டிவ் பவர் சொல்லுவார்கள். கிரியேட்டிவ் பவர், ஏதாவது உருவாக்குறதான வல்லமை. எதற்கு உண்டு என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவருக்கு கிரியேட்டிவ் பவர் இருக்குன்னு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு உண்டு. அதை எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு வேத வசனம் படிக்கிறியோ படிக்கிறியோ படிக்கிறியோ, அல்லேலூயா, அந்த அளவுக்கு சில காரியங்களை இந்த வேத வசனம் உங்களை அறியாமலே செய்யும். உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும், உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். நீங்கள் மறுரூபமாக கொண்டே இருக்கா, நீங்கள் மறுரூபமாகிக் கொண்டே இருப்பீர்கள், மறுரூபமாகிக் கொண்டே இருப்பீர்கள். அடுத்தடுத்து வேற வேற ரூபம், வேற வேற ரூபம், வேற வேற ரூபம், வேற வேற ரூபம். நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற மாற்றம், தேவன் விரும்புகிற மாற்றம். அந்த மாற்றத்தை நீயா உருவாக வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அது தேவனுடைய வசனத்தில் நீ உட்கார்ந்து நீ வாடு, உன்னை அப்படியே அர்ப்பணித்து நீ வாடு, படித்து கொண்டே படித்து கொண்டே படித்து கொண்டே இருந்தா அந்த வார்த்தை உங்களை மாற்றும். அல்லேலூயா. 100% ஆவியானுடைய கண்ட்ரோல் வந்துருவீங்க. நல்லா கவனமாக கவனிக்க வேண்டும். வசனத்தை அதிகமாய் படிக்க படிக்க படிக்க படிக்க படிக்க படிக்க நல்லா கவனமாக கவனிக்க வேண்டும். வசனத்தை அதிகமாய் படிக்க படிக்க ஆவியானுடைய கண்ட்ரோலில் நீங்கள் வந்துடுவீங்க, ஆவியானுடைய ஆளுகளில் வந்துடுவீங்க. நல்லா கவனமாக கவனிக்க வேண்டும். ஆலயத்துக்கு போகிற அதனால் ஆவியுடைய கண்ட்ரோல் இருக்கு சொல்ல முடியாது. நான் ஜெபம் பண்ணவனாக இருக்கிறதுனால ஆவியுடைய கண்ட்ரோல் இருக்கு சொல்ல முடியாது எல்லா நேரமும். லேலுவியா லேலுவியா. ஆனால் வசனத்தை படிக்க உட்காந்து உட்காந்து படிக்க படிக்க படிக்க படிக்க தேவனுடைய ஆளுகை உங்கள் மேலே வந்து வர ஆரம்பிச்சு உடைய காரியங்கள் எல்லாம் மாறும். உங்களுக்கு விளங்காத காரியங்கள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுக்கு விளங்காத காரியங்கள் எல்லாம் வசனத்தை பார்க்க பார்க்க பார்க்க படிக்க படிக்க அது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கும். வசனத்து வெளியில் போய் நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, வீட்டில் உட்காந்து அர்ச்சனை ஆக்கிச்சிருந்தீங்கன்னா ஒன்றுமே என்ன செய்யாது. உங்களுக்குள்ள ஒரு பலவீனங்கள், உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாமலே போய்யா. பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்குகிற இந்த வல்லமை எதற்கு உண்டு? தேவனை வசனத்துக்கு மாத்திரம் தான் உண்டு. செல்லிக்குள்ள வாழ்க்கை கொடுப்பதற்கு வசனத்துக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. அதனாலதான் என்ன செய்ய வேண்டும், வேத வசனத்தை என்ன செய்யணும், நாம போய் படிக்க வேண்டும். வேத வசனத்திற்கு அளவில்லாத முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நான் சொல்லியிருக்கிறேன், என் மகனே என் வார்த்தைகளை கவனி என்று சொல்லியிருக்கிறார். லேலுயா. என் மகனே என் வார்த்தைகளை கவனி. இப்படித்தான் நானும் சொல்லியிருக்கிறேன் நிறைய காரியங்களே. நீதிமொழி ரொம்ப அதிக தண்ணி சொல்லியிருக்கிறார். என் வார்த்தைகளை என்ன செய்ய கவனி, என் வார்த்தைகளை செவி கொடு. என் ஆண்டு அப்படி தான் சொல்லியிருக்கிறார். எல்லா சின்னங்களுக்கும் வார்த்தை வார்த்தை வார்த்தை வார்த்தை என்று சொல்லி லேலுயா. அப்போ ஒரு காரியத்தை விசுவாசம் என்னை தெளிவாய் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த வசனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளவாய் நீங்கள் மாறி இருப்பீர்கள். அவ்வளவாய் நீங்கள் மாறி இருப்பீர்கள், அவ்வளவாய் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். லேலுயா லேலுயா. இன்னொரு காரியம் என்னது நீ கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால், வேத வசனம் உங்க கையில் இருந்தா, உங்க வீட்டில் இருந்தா, அங்க யார் இருக்கிறது, யார் இருக்கிறது, இயேசுவே தத்ரூபமாய் உங்களை போலவே அந்த வீட்டுக்கு நீங்க எப்படி நடமாட்டீங்க அதே போல அவர் அங்க என்ன செய்யறாரு இருக்கிறன்னு சொல்லிட்டு வேத வசனத்துக்கு நீங்க தண்ணி கிராமம் இருக்கிறீங்கன்னா பெரிய ஆளை கூட்டி வந்து பிரைம் மினிஸ்டரி சீஃப் மினிஸ்டரியோ பேசாம உட்காரியா உங்க வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். லேலுயா என்று சொல்லுவது ஒரு அடையாளமான ஒரு ஆவியம். அதனால விசுவாசத்திலே அப்படின்னு நீங்கள் பிரயாசம் எடுத்து என்ன செய்ய வேண்டும், வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். தியாகம் பண்ணி வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும். மணி நேரங்களை கத்தரி கொடுக்க வேண்டும். வாசிப்பதற்கே பல மணி நேரங்களை ஒதுக்க வேண்டும், பல மணி நேரங்களை ஒதுக்க வேண்டும், பல மணி நேரங்களை ஒதுக்க வேண்டும். லேலுயா. அதே சமயத்தில் உங்களுடைய வேலைகள் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்பட்டு போக லேலுயா. வேலைகளை கவனம், படிக்கிற பிள்ளைகள் படிப்புல என்ன செய்யணும், கவனமாய் இருக்க வேண்டும். கணவன் இருக்கிறார், கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, மனைவி இருக்கிறாங்க, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. லேலுயா. எல்லா கடமையும் செஞ்சு முடிச்சாலும் கூட அட்லீஸ்ட் என்ன ஒரு 3 மணி நேரமாவது சும்மா சும்மா எல்லாருக்கும் இருக்கும். லேலுயா லேலுயா. படிக்கிற பிள்ளைங்க கால இப்போ கூட 10th பப்ளிக், 11th பப்ளிக்கு, 12th பப்ளிக் எல்லாமே பப்ளிக். கொஞ்சம் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குங்க, இதையும் இங்கே இருந்து படிக்க கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதே சமயத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது, லீவு கிடைக்கும்போது, மற்ற நாட்களில் படிக்க முடியாமல் இருந்தாலும் லேலுயா. லீவு நாட்களில் என்ன செய்யணும், 1 மணி நேரம் படிப்போம், 2 மணி நேரம் படிப்போம், வசந்த 3 மணி நேரம் படிப்போம். லேலுயா. இல்லைன்னா இப்போ 1 மணி நேரம் படிப்போம், இல்லை கேப் பண்ணுவோம், இல்லைனா 1 மணி நேரம் படிப்போம். நிறைய காரியங்கள் இருக்குது. லேலுயா. நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்களும் யோசிக்கலாம், நீங்களே படிக்கலாம். ஆனால் ஒன்றையமாக தெரிந்து கொள்ளுங்கள், நீ வேத வசனத்தை நேசிக்க நேசிக்க நேசிக்க நேசிக்க படிக்க படிக்க படிக்க படிக்க உங்களுடைய வாழ்க்கை இப்போ இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது, அது எந்த மாற்றமும் இல்லை. இல்லையா, இப்போ இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. வசனத்துக்கே சொல்லுங்கள், ரெண்டாவது சங்கீதம் வாஸ்தவம், கர்த்தரை வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை எந்தெந்த நாட்களில் என்னென்ன கனிகளை கொடுக்க முடியுமோ, எந்தெந்த நாட்கள் என்னென்ன சக்சஸ் உங்களுக்கு வரணுமோ, அந்தந்த நாட்களில் அந்தந்த சக்சஸ் தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். வசனம் சொல்கிறது அவன் செய்வது எல்லாம் எல்லாம் வாடகின்ற அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டது. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், என்னென்ன செய்கிறான் என்னென்ன செய்யறான் அதுக்கப்புறம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டது. யாரு இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவன் வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்டுகிற ஒரு மரத்தை கொண்டு செய்வான். வார்த்தை சாதாரணமானதல்ல, அது உங்களை அப்படியே மாற்றும், அப்படியே மாற்றும், அப்படியே மாற்றிடும். கவனம் கவனிக்க அப்படியே மாற்றிடும். உங்களை நல்ல மாற்றத்தில் கொண்டு போகும், நல்ல மாற்றத்தில் கொண்டு போகும். நீங்களே அதை விரும்ப ஆரம்பிப்பீர்கள். பின்னாடி ஆகா வசந்த படிக்க படிக்க மாற்றம் வருகிறது, இன்னும் படிப்போம் இன்னும் படிப்போம் அப்படிப்பட்ட அந்த ஆவலை ஆண்டு உங்களுக்கு தருவார். லேலுவைய வசனம் அது உங்களுக்கு கொடுக்கும். லேலுவையா புரிந்து கொள்ளுங்கள், கற்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழுந்திருக்கும். Thank you.